தன்னன்னார தந்தன்னா தன்னன்னார தந்தன்னா. தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன். சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன். சிங்காரமா ஊரு இது சென்னை என்ன பேரு, ஊரை சுத்தி ஓடுதையா கூவம் ஆறு. தொட்டாலும் கைமானக்கும் தொட்ட இடம் பூமணக்கும், கூவம் ஒண்ணு பேரு சொன்ன சொன்ன வந்த வாய்மணக்கும். கண்ணகி இங்கு வந்தா கண்ணடிக்கும் கூட்டமுங்க, மதுரையை எரிச்சவளே மனசு மாற கூடுமுங்க. நித்தமும் வீதியில் பூவலமா, சத்தமும் சண்டையும் சம்மதமா, நித்தமும் வீதியில் ஊர்வலமா, சத்தமும் சண்டையும் சம்மதமா. புத்தனும் இப்போ பட்டணம் வந்தா போத மரத்துல ஏறுக்குவா. தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன். சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடும் கெட்டிடுமே. சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடும் கெட்டிடுமே. தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன். கல்லூரிக்கு போன கன்னி பொண்ணு மீனா, கல்லூரிய படிச்சதுல கர்ப்பமானா. கல்லூரிக்கு போன கன்னி பொண்ணு மீனா, கல்லூரிய படிச்சதுல கர்ப்பமானா. கட்சிகளும் வாங்கி இங்க கட்டிடங்கள் வச்சிருக்கு, கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கட்டாந்தரதான் இருக்கு. கல்யாண மண்டபங்க கட்டி வச்சு காத்திருக்கு, கைகளில காசு இல்ல கன்னி பொண்ணு முத்திருக்கு. இன்னும் கதைய சொல்லட்டுமா, குப்பைய கூடையில் அள்ளட்டுமா? இன்னும் கதைய சொல்லட்டுமா, குப்பைய கூடையில் அள்ளட்டுமா? சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு, பட்டணம் கைகளை சுட்டதண்ணே. தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன். சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடும் கெட்டிடுமே. சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடும் கெட்டிடுமே. தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா தந்தானா